எனது விழி வழி மேலே கனவு பல விழி மேலே வருவாயா நீ வருவாயா வருவாயா வருவாயா என நானே எதிர்பார்த்தேன் அதை சொல்ல துடிக்கிது மனசு சுகம் அள்ள தவிக்கிற வயசு அதை சொல்ல துடிக்கிது மனசு சுகம் அள்ள தவிக்கிற வயசு எனது விழி வழி பல விழி மேலே எனது விழி வழி மேலே கனவு பல விழி மேலே எனது விழி வழி மேலே கனவு பல விழி மேலே